ಸ್ವಸ್ತಿನಾಂ ವೆಂಕಟನಾಭಾರ್ಯ ಕವಿತಾಖ್ಯಗಜಯತಲ್ಯ ವೇದಾಂ ಸಹಚಾರ್ಯ ವನ್ಯೋಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಚರಾರ್ಧೇ. அப்போ திருபம்பராயன் மகா நேத்தி ஸ்மிருதி விகரணத்தினுடைய ஸ்லோகத்தை பேசி சூத்திரார்த்தங்களையும் பார்த்தோம். இப்போ அடுத்த அதிகரணம் யோக பிரத்யுக்தி அதிகரணம் பேர். யோக பிரத்யுக்தி யோக சாஸ்திரஜன்றதானே இரண்யகர்பர் பாதஞ்சலி யோக தரிசனம் என்று சொல்றாரு இல்லையோ, அந்த யோக தரிசனத்தை பிரத்யுக்தி திருப்பி அடிக்கிறதுன்னு அர்த்தம். திருப்பி சொல்லிடுறது அவ சொல்ற யுக்தியை அடிச்சு பதில் சொல்றதுன்றது இந்த அதிகரணத்தினுடைய கிருத்தியம். இந்த அதிகரணம் அதான் பண்ணிட்டு இருக்கு. அதை சொல்றது யோக தரிசனம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுக்கிறது, இதுதான் யோக தரிசனம். இவாளுக்கு வந்து எது ஈஸ்வரனை பத்தி இவாளுக்கு கஷ்டமே இல்லை. ஆனால் ஈஸ்வரன்ற ஒருத்தன் வேணும் இவாளுக்கு. ஏன் வேணும் அப்படின்னாக்கா, இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி இந்திரியங்களை அடக்கி இந்த சொல்ற சியாவா எட்டு சொல்றவாள் இல்லையாவா, தாரணம் இந்த மாதிரி நிறைய நியமம் யம நியம தாரணம் இதெல்லாம் சொல்றாளே, அது அத்தனையும் எதுல போய் முடியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆலம்பனம் வேணும், அந்த ஆலம்பனத்துலவே முடியணும். அதை சொல்றதுக்கோசரம் இந்த ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை ஒத்துக்கிறார். அப்படி ஒத்துண்டாக்க அந்த ஈஸ்வரனுக்கு ஏதோ ஒரு காரியம் சொல்லணுமே, என்ன பண்றது அப்படின்னா நிமித்த காரணத்துக்கு வந்து ஒத்துட்டா, உபாதான காரணமும் பிரகிருதியை ஒத்துட்டாவா. ஏற்கனவே நம்ம வந்து பிரகிருதி அதிகாரத்துல அதை பார்த்தோம். அதனால இந்த யோகசாஸ்திரத்து யோகசாஸ்திரம் சொல்லக்கூடிய வழியிலேயே இத மாதிரி சொல்லிட்டு போலாமே, ஹிரண்யகர்பர் பண்ணின ஸ்மிருதி அதுதான் யோக தரிசனத்துக்கு மூலமானது. அந்த யோக தரிசனத்துக்கும் மூலமான ஹிரண்யகர்பர் சொன்ன விஷயத்திலேருந்து நாம இந்த வேதாந்த தத்துவங்களை அறிஞ்சிக்கலாம். அவர் சொன்னது எப்படியோ அதன்படியே தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லிவிட்டார், ஈஸ்வரனுக்கு உபாதான காரணத்தை ஒத்துக்கல, ஈஸ்வரன் உபாதான காரணமாக ஒத்துக்காம நிமித்த காரணமாக மாத்திரம் ஒத்துண்டு பிரகிருதியிலிருந்து வந்தது இந்த லோகம். இதுக்கெல்லாம் அஷ்டாங்க யோகமே இது உபாயமா இருக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு போறா. அது மாத்திரம் இல்லாம நமக்கு வந்து சதுர்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மான்றவர் வந்து எப்பேற்பட்டவர் நமக்கு எல்லாம் தெரியும், பிரசித்தமானது. அவர் தான் வந்து சிருஷ்டி எல்லாம் பண்றவர், உலோகத்தில் அது மாதிரி பிரசித்தி புராண பிரசித்தி இருக்கு. அத மாதிரி பெருமாள் கிட்ட இருந்து நேர வேதத்தை வாங்கின்றவர் இந்த பிரம்மா, பிரம்மாணம் விததாதி பூர்வம் வேதாந்த சுதர்வான் பிரகினோஜித உஸ்மை இப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. எவன் சதுர்முக பிரம்மாவும் முதல் முதல்ல சிருஷ்டித்தானோ, அதனாலதான் முதல் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன் பிரம்மா. அதனாலதான் சதுர்முக பிரம்மா சர்வலோக பிதாமகரா இருப்பார், பிதாமகரனே அவருக்கு பேர். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன் நாம் எல்லாரும், ஏன்னா பெருமாள் அவருக்கு அந்தரியாமையா இருந்தது சிருஷ்டிக்க வைக்கிறான். அதனால அவர் அவர் வந்து எங்க தகப்பனார், அவருக்கு காரணம் அவர் இரண்யகர்பர், அதனால பிதாமகர், அதனால சர்வலோக பிதாமகா, எல்லா லோகத்துக்கும் பிதாமகரா அவர் இருக்கார். அதனால பகவானுடைய பிரதம சிருஷ்டி யாரு அப்படின்னாக்கா ஜீவ வர்க்கத்துல இந்த இரண்யகர்பர். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கிட்ட இருந்தே இவர் வந்து எல்லாத்தையும் வாங்கின்றவர், வேதத்தனையும் வாங்கின்றவர். நாலு திருமுகங்கள் இருக்கு, நாலு திருமுகம்னா நாலு வேதங்களுடையது அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாம சர்வ வித்யாதிபதியா அவர் இருப்பார். ஏன், அவர் சரஸ்வதியினுடைய பர்த்தா ஒழியோ, சரஸ்வதியும் வித்யாதிபதியா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, நம்ம சித்தாந்தர் சரஸ்வதினா லட்சுமி தான் அர்த்தம் அது. ஆனால் அவ சொல்ற சரஸ்வதி, அந்த சரஸ்வதி, அதனாலதான் நம்ம சரஸ்வதி பூஜைன்னு நாம சொல்ல மாட்டோம், ஐக்கிரேவ ஆராதனம் தான் நம்ம சொல்லுவோம். நமக்கு பெருமாள் தான் பிரதானம், பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுதான். ஒரு தனியான ஒரு பிரம்மாவே தேவதை கிடையாது, அவனுடைய பாரிய மக்கள் தேவதை ஆயிடுவாளா, அதனால அவளுக்கு ஆராதனை எல்லாம் கிடையாது. ஹயக்ரீவ் ஆராதனம் தான் நம்ம சித்தாந்தத்துல சொல்லணும், அதுதான் கிரமம். அதனால தேவதை வாகீசன் அவனுக்கு பேர். ஏன் அப்படின்னாக்கா வாக்குனாக்கா சரஸ்வதிக்கு பேர், அவளுக்கு ஈஸ்வரன் தான். அதனால இப்படி அவனுக்கு வந்து நிறைய யோகிதைகள் ஆயிடுச்சு. நிறைய யோகிதைகள் என்னென்ன அப்படின்னாக்கா, இப்ப சொன்ன முடியும் வந்து பிரம்மா கிட்டேருந்து முதல் முதல்ல உற்பத்தி ஆனவன், அதன் பிறகு பெருமாள் கிட்டேருந்தே எல்லாத்தையும் வாங்கிண்டான். இன்னொன்று அவனுக்கு விதாதான் பேர், விதி விதாதா அப்படின்னு பேர். நமக்கு எல்லாம் நமக்கெல்லாம் பிரம்மலிப்பின்ற மொழியோ எல்லாத்தையும் எழுதுறோம் அவன் தான். அதனால எம்பெருமான் கிட்டேருந்தே எல்லாத்தையும் ஞானத்தை வாங்கின்றவன், எல்லா வித்தியைகளுக்கும் இவன் தான் இது நியுக்தி பண்றவன். ஏன்னா நாலு வேதங்களையும் தன்னுடைய நாலு உங்களை வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பாகீசனா இருக்கான், சரஸ்வதிக்கே வந்து பர்தா அவன். அதனால வித்யாதி தேவதையான சரஸ்வதி அவளுக்கும் பர்தாவா இவன் இருக்கான். ஆதரனால அவன் சொன்னதை நம்ம ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உபரிஷத்தர்த்தனே அடிபட்டு போயிடும். இப்ப நேற்று சொன்னது என்ன சொன்னோம், கபிலர் சொன்னதை ஒத்துக்கலன்னு அந்த சாஸ்திரமே நிரவகாசமா போயிடும், நிஷ்பலமா போயிடும், நிஷ்பிரமாணமா போயிடும் அப்படின்னு சொன்னோம். இப்பத்தி அப்படின்னாக்கா வேதத்துக்கே இது வந்துடும், நடுக்கம் வந்துடும், வேதாந்தமே அடிபட்டு போயிடும். ஏன்னா இவர் அப்படிப்பட்டவர், கபிலராவது அவர் பெருமாள் சம்பந்தம் இல்ல, ஏன்னா அவர் வந்து நான் அபரமாத்மமான பிரகிருதியை சொன்னேன்னு சொல்லலாம். ஆனால் இவரும் அப்படி இல்லை, பெருமாள் கிட்டே முதல்ல உண்டானவர், பெருமாள் கிட்டேந்தே வேதத்தில் அனைத்து வேதங்களையும் தெரிஞ்சின்றவர், அது மட்டும் இல்லாம வித்யைகள்லாம் நிறுத்தி பண்றவர், அது மட்டும் இல்லாம வித்யா தேவதையான சரஸ்வதிக்கே பர்தாவாக்கேறுவன். அதனால இவர் சொல்ற ஸ்மிருதிக்கு கணக்க அப்ராமான்யம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேதாந்தம் இருக்கே, அந்த வேதாந்தமே அடிபட்டு போயிடும். வேதாந்தமே அடிபட்டு போயிடுறதுனால வேதாந்தமே அடிபட்டு போயிடுறது, வேதாந்தமே அடிபட்டு போயிடுச்சுனாக்கா அப்போ வேத பிராமணியம் எப்படி ஸ்தாபிக்க முடியும், பிரம்மகாரணவாதம் எப்படி வரும்? நாம வந்து சொல்லக்கூடிய பிரம்மகாரணவாதம்ன்றது வரவே வராம போயிடும், எல்லாமே தவறாப்படும். அதனால வேதாந்தத்துக்கு பிராமணியம் சொல்லி ஆகணும் அப்படின்னாக்கா அப்போ இந்த பிரம்மா பண்ணின ஹிரண்ய கர்ப்பர் பண்ண ஸ்மிருதிய அவசியம் அங்கீகரிக்கணும். அதை அங்கீகரிச்சாதான் நமக்கு இந்த இது வரும், பிராமணியம் ஏற்படும். இல்லாத போனா இந்த வேத சிரசா இருக்கக்கூடிய வேதாந்தமே அசைக்கப்பட்டதா ஆயிடும், வேத சித்தாந்தம் அடிபட்ட போயிடும். சரி, அவர் சொன்னது என்ன ஒத்துக்கணும் அப்படின்னாக்க, இவர் வந்து இதுவே அந்த இந்த பிரம்மத்துக்கு நிமித்த காரணம் வந்து ஒத்துருக்க, இதுக்கு நான் ஒத்துக்கல. அது மட்டும் இல்லாம எத்தனையோ இந்த லோகத்துல சிருஷ்டி எல்லாம் நடக்கிறது பாருங்க, அது அத்தனைக்கும் இவரே காரணமா இருக்கு. அசுமூர் சுவாமி இன்னும் நிறைய போடுற இதெல்லாம், ஏன்னா லோகத்துல என்ன என்ன சிருஷ்டி நடக்கிறதோ அத்தனையும் இவரால சிருஷ்டிக்கப்பட்ட நவ பிரஜாபதிகள் இவாள் நான் தான் சேர்ந்து பண்றா. அதனால இவரை வந்து ஏமாத்துறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ இவர் வந்து சிருஷ்டித்தர் பெருமாள், நமக்கெல்லாம் அது மாதிரி இருக்கா லோகத்துல, நம்ம புறக்கத்தேவே நம்மளை ஏமாத்துறதுக்கு அவர்களுக்கு பிறந்தவங்க. அதனால் ஆனால் இவர் தான் முதல் சிருஷ்டியே பெருமாளுக்கு, அதனால இவருக்கு வந்து இதுக்கு வைபரீத்தியமே கிடையாது. வைபரீத்தியமான விபரீதமான புத்தின்றதே வரத்துக்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால எத்தனை இது பூர்வபக்ஷம் அதனத்தனம் இல்லை. இவருக்கு விதி விதாதா அப்படின்னு பேரு, விதாதான்னா சிரஷ்டா சிருஷ்டிக்கிறவன் அர்த்தம். இப்படி சிருஷ்டிக்கிறவனுங்க அவன் பிரம்மா, அதனால அந்த சதுர்முக பிரம்மா சொல்றப்படிதான் வச்சுக்கணும். அவனுக்கு அஜ்ஞானமும் கிடையாது, ஏன்னா எம்பெருமானே அவருக்கு எல்லா வேதத்தையும் கொடுத்துட்டார். யோகை வேதாம்ச பிரகினோஜிதஸ்மைன்னு சொல்றது அதுதான் இல்ல. பெருமாளே என்ன பண்ணாருனாக்கா, தான் வந்து சிருஷ்டி பண்ணணும், அதுக்கோசரம் இந்த சதுர்முக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி நீ எனக்கோசரம் பண்ணு அப்படின்னுட்டு நியோகம் பண்ற. அந்த மாதிரி அது மட்டும் வேதான்னு சொல்லிடுச்சோம், அனைத்து வேதங்களையும் கொடுத்துட்ட பெருமாள், அனைத்து வேதங்களையும் கிரகிச்சுட்ட பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷின்றோம். இவர் ஒத்துக்கணும், சதுர்முக பிரம்மா வந்து ஒத்துக்கணும். வேத என்ன மேல விசுவாமித்திர கதையெல்லாம் கேட்டிருக்கோம், வந்து பிரம்ம ரிஷே சுவாகதம் தேஸ்து அப்படிங்கிற ஸ்ரீமத் ராமாயணத்துல பிரம்மா வந்து விசுவாமித்திர பார்த்து, ஏன்னா சதுர்முக பிரம்மா வந்து ஒத்துட்டாதான் பிரம்ம ரிஷி, அதனால அவர் ஒத்துக்கணும். அந்த மாதிரி அவர் வந்து அனைத்து வேதங்களையும் இது பண்றாரு. அதனால இவர்கள் வந்து ஞானத்துல தோஷம் இல்லை. அதான் ஏன்னா வேதம் அங்கங்கள் அனைத்தையும் தெரிஞ்சு விட்டாரு. அது மட்டும் இல்ல, வித்தியைகளோ அல்லது லோகத்தில் கர்மாக்களோ எல்லாத்திலையும் இவர் சம்பந்தமானதுதான் எல்லாமே. இவர் யார் யாரை சிருஷ்டிச்சவரோ அவர் மூலமா தான் எல்லாமே நடக்கிறது. இன்னொன்னு, இவர் வந்து அனைத்து வித்தியைகளுக்கும் இவர் நியந்தாவா இருப்பார். எப்படின்னா நியந்தானா உபதேசிக்கிறது, பரமாத்மா உபதேசிச்சோம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுவோம், எல்லாருக்கும் அதை பரப்பு அப்படின்னு. அதனால வசிஷ்டாதிகள்லாம் மனசுத்திராக அவன் அத்தனை பேரும் சொல்லி கொடுத்துடுறாரு. இவர் வேடிக்கை என்னன்னாக்க, சனத்குமார் அவள்லாம் வரானவங்கெல்லாம் தெரியும், இரண்டு அக்ஷன் இரண்டு இசை கதை இல்லை தேவதையெல்லாம். அவள்லாம் வந்த பிறந்த உடனே பெருமாள் நினைச்சாரு, வள்ளமா வந்து அவதரிச்சுட்டார். சனத்குமாராள் வாழலாம் சனகர் உடனே அவள் வந்து சொல்லச்ச, சுயமாகத விஜயானாக நிவர்த்தியின் தர்மமாஸ்திதாக அப்படிங்கிறது. அதாவது இவெல்லாம் புறக்கத்தேவே ஞானிகளா பிறந்தா, நிவர்த்தி மார்க்கத்துல போனா, பிரவர்த்தி மார்க்கம் இல்ல. ஏன்னா சுவாமி தேசியம் விசாரிக்கிறார், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத்து, நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணம் பிரவீத்து. பிரவர்த்தி தர்மம் பேர், லோகத்துல நம்ம எல்லாம் விளையாடிட்டு இருக்கவேன், இதெல்லாம் பிரவர்த்தி கர்மாக்கள். திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்மளை பாபத்தையே மூட்டி விட்டுடும். அதை வந்து இந்த சதுர்முக பிரம்மாவானவர் உபதேசிக்கிறோம். ஆனா நாராயண ரிஷி இருக்காரே அந்த பகவான் நிவர்த்தி தர்மத்தை உபதேசித்தார். அதனாலதான் நம்ம எம்பெருமான் திருவடி புருஷன் தோணுனாக்கா நமக்கு மோட்சம் கிடைச்சிடுறது, தோஷம் வர்றது கிடையாது நமக்கு, பாபம்ன்றதே வராது. அந்த மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இவா சிருஷ்டிச்ச சனகர்னா பிறந்தா, பிறந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாவா, சதுர்முக பிரம்மா சொன்ன பிரதைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னா கோபம் சுற்று. நாங்கெல்லாம் யோகிகள், ஏன்னா சுயமாக விஜயானா ஒருத்தர்கிட்ட வாசிக்கல, சொதக வந்து குருமுகம் அனதீத்திய அப்படிங்கிறோம் பெரியாழ்வாருக்கு. குருமுகமா அத்தியனம் பண்ணாம சுயமா அவருக்கு வந்தது நித்தியசூரி மாதிரி வந்துருச்சு அந்த அந்த மகானுக்கு விஷ்ணுஜித்தர் பெரியாழ்வார். அந்த மாதிரி இவாளுக்கு எல்லாம் வந்துருச்சு. அத மாதிரி அப்படி நாங்க யோகிகள், நாங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டா ஒரு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து ரெண்டு கண்ணை இப்படி நெரிச்சேறோம். அப்போ இவருடைய லலாட்ட பகுதியில இருந்து எகிரி குச்சு ஒண்ணு, அதுதான் ருத்ரனா. எகிரி குச்சு அழுதுதான், சுரோதி ருத்ரோதி தத் ருத்ரஸ்து ருத்ரத்தம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சொன்னதுனால இப்படியும் சில பேர் அவர் பெருமா அவரை சிருஷ்டிச்சார், இத்தனை பேர் சிருஷ்டிச்சார். அதுல சில பேர்னா எல்லா ஞானத்தையும் வாங்கிட்டு தன்னுடைய பதவிய பத்திரமா காப்பாத்தின்னு நல்லா காரியம் பண்ணா, யாருன்னு இந்த பிரஜாபதி முதலாவது வாழலாம். அதனால எல்லா வித்தியைகள் என்ன, கர்மா என்ன, பிரம்ம விஷயம் என்ன, அது அனுபந்தியான எல்லா விஷயங்கள்லயும் இவர் வந்து அத்தனை பேருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். ரிஷிகள் பிரஜாபதிகள் எல்லாருக்கும் இவர் தான் வந்து உபதேஷ்டாவா இருந்தார். இப்படி தான் உபதேசித்த, தான் வந்து ஞானத்தை கத்துண்ட, தான் சிருஷ்டி பண்ற, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னாக்க, லோகத்துல வந்து வாக்தேவின்னு சொல்றோம், அந்த வாக்தேவி யாருனாக்க சரஸ்வதி, அவளுக்கு கூட இவனே வல்லபனா இருக்கான். இப்படி வாக்தேவிக்கு வல்லபனா இருக்கிறதுனாலையும் சேஷ்டம் வந்துருக்கு. அதாவது பத்னியான ஏற்றம், இவர் சுதக விதாத்தா, சுதக பிரம்மா முதல் சிருஷ்டி, வேதங்கள் எல்லாம் பெருமாள் கத்துண்டவர், இதெல்லாம் இவருக்கு ஒரு யோகிதைனாக்கா சரஸ்வதி தேவியினுடைய பக்தாவா இருக்கிறதுன்றது ஒரு யோகிதை. நம்மளே சொல்ற முடியும், பிராட்டியினால கிரமாளுக்கு ஏற்றம் வருதுன்னு சொல்றேன். அந்த மாதிரியாக இங்கேயும் இவளால இவருக்கு ஏற்றம் வந்துருச்சு, மகேஸ்வரா இருக்காரு இவர், அதனால வர இவருக்கு இதுவா இருக்கு. அதனால சரஸ்வதி தேவிக்கு ஈசன். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட இவர் சொன்னது போய் ஆப்த கிருத்தியம் இல்லை, அனாப்தர் தான் இவர்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி கணக்கு நீங்க சொன்னீங்கன்னாக்க அது போயிடுத்து, அந்த யோகசாஸ்திரம் போயிடுத்துக்கோங்கோ. வந்து வேத சாஸ்திரம் நீங்க சொல்றது அவர் சொன்னதுனால நமக்கு நம்ம அவருக்கு சொன்னதுக்கு விரோதமாக நாம ஏதாவது சொன்னோம்னாக்கா, அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்க, அந்த அவர் சொன்னதுக்கு விரோதமாக நாம பிரம்மகாரணவாதத்தை சொன்னோம் வச்சுக்கோங்க. இதைதான் பார்க்கணும். சதுர்முக பிரம்மாவனால சிருஷ்டிக்கப்பட்டவரா தான் ரிஷிகள்லாம், அந்த ரிஷிகள்லாம் வந்து பிரம்மகாரணவாதத்தை சொல்றார், இவரோ யோக சாஸ்திரஜினாருன்னு இவர் வந்து பிரகிருதி காரணவாதத்தான் சொன்னார். அதனால இவருக்கு விரோதமா வரலாம்னு சொன்னாக்கா வேதாந்திக்கு விரோதமா இவெல்லாம் சொல்லிட்டான்னு அர்த்தம். அப்படி அடிக்கிறார் அவர் பூர்வபக்ஷிகள். அதனால இந்த மாதிரி இருக்குது. அதனால வேதாந்தத்துக்கு நீங்க சொல்ற வேதாந்தத்துக்கு பிரம்ம காரணவாதங்களுக்கு அதுக்கு சலனம் வந்துடும். சலனம்னா என்ன அர்த்தம்? அசைத்தல், அசைத்தல் வந்துடும். அதனால பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் இவர் விதாதா, இவர் முதல் முதல்ல படைக்கப்பட்டவர், எல்லாரையும் படைக்கிறவர் இவர். அதே மாதிரி எல்லா வேதங்களையும் பெருமாள் கிட்ட இருந்து நேரம் வாங்கிட்டு வருவார். அது மட்டும் இல்லாம அங்கங்கள் எல்லாம் இவர் வந்து வாங்கிட்டார். அதனால அர்த்தஞானம் இவருக்கு இருக்கு. மேல இவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரஜாபதிகள் என்ன, அது மாதிரி ரிஷிகள் என்ன, அவ எல்லாருக்கும் வித்யோ கர்மாவோ அதுக்கு அதுக்கு சேர்ந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே தன்னுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு தான் பிரஜாபதிங்கிறவர்கள் எல்லாருக்கும் பிரதேசிச்சார். அது மட்டும் இல்லாம வாகீஸ்வரன் சரஸ்வதி பர்த்தா இப்படி அனைத்து இதெல்லாம் இவருக்கு சேர்ந்திருக்கு. இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதுனால இப்படி சேர்ந்து இருக்கிறதுனால இவர் சொல்றதுக்கு விரோதமாக நீங்க பிரம்மகாரணவாதம் சொன்னா அது அடிபட்டு தான் போகும். அதனால அசைக்க முடியும், பிரம்மகாரணவாதம்ன்றது அசைக்க முடியும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு பதில் அப்படி இல்லை, இது இவர் வந்து சதுர்முக பிரம்மா, பெருமாள் கிட்ட இருந்து வேதத்தெல்லாம் வாங்கிட்டார், எல்லாம் வாஸ்தவம். அதே சதுர்முக பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை திருடன் போயிட்டாளே, வேதத்தை திருடன் போயிட்டு ஐகிரீவ அவதாரத்தினால வேதம் வந்து கிடைச்சது, அம்சாவதாரத்தினால கிடைச்சதுன்னு சொல்றோம். இப்போ வேதம் அனைத்தையும் இவர் அறிஞ்சின்றவரா இருக்கலாம், ஆனால் அந்த ஞானத்தையே திருடன் போட்டான். அந்த மாதிரி இவர் எப்படி இருக்காருனாக்க இவர் துர்பலமா இருக்காரு. இவர் ஞானமே போயிட்டு ஒரு அசுர, அதாவது ஞானம்ன்றது என்னைக்குமே திருட முடியாது, அந்த வேத ஞானத்தையே திருடின் போயிட்டான். அந்த மாதிரி இவர் துர்பலரா இருக்காரு இவர். அது மட்டும் இல்ல, இவர் நீங்க என்னென்ன புராணங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் இவரை பத்தி நீங்க படிச்சீங்களோ அதே புராணங்கள்லாம் இவர் எப்படி சொல்றது, கோபக்காரர், அதாவது ரஜோகுணம் இவருக்கு பிரம்மாவுக்கு, தமோ குணம் ருத்ரனுக்கு, பிரம்மாவுக்கு சத்வகுணம், இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரஜோகுணம் இவருக்கு இருக்கு. இந்த ரஜோகுணம் இருக்கிறதுனால இவர் கோபதாபங்கள்லாம் இருக்கு. கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோபத்துல என்னதான் பண்ண மாட்டான் மனுஷன், எதையும் பண்ணுவர். இத்தனை தெரிஞ்சின்றவர் நம்ம பாகவதம் சேவிச்சுட்டு இருக்கோம், பெருமாள் கிட்ட போய் அவச்சாரப்பட்டார், போய் அந்த கோபுரத்தில் இருந்த அந்த குழந்தைகள்லாம் இருக்கே, யாரோ எடுத்து இருக்கிற ஆயர்களுடைய பசங்க மாடு வீடு எல்லாத்தையும் தூக்கி போட்டார். நான் என்ன பண்றான் பாக்கலாம். கடைசியில பார்த்தாக்க பெருமாள் என்ன பண்ண, அவர் கர்வத்தை பங்கம் பண்ணார். இந்த மாதிரி அவர் பண்ற இரவுலையோ, இந்த மாதிரி பண்றதெல்லாம் எவ்வளவு பார்த்துருக்கும் புராணங்கள்ல. அது மாதிரி இவருக்கும் நிறைய ஆபத்து வருது, எவ்வளவோ இவருக்கும் கஷ்டம் வந்திருக்கு. அதனால நீ யோகசாஸ்திரம் வந்து பிராமாணிக்கம் அப்படின்னு சொன்னேனாக்கா அந்த பிராமாணிகத்திற்கும் ஆணி வந்துருச்சு. ஏன் அப்படின்னாக்கா சதுர்ம குணத்துக்கு கூட பிராந்தி எல்லாம் வந்துருது, பிரமை பிரம வருது. ஏன் அப்படின்னாக்கா இவன் வந்து இவன் ஒழுங்கா பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்கோ, அதாவது வேதத்தெல்லாம் பெருமாள் கொடுத்த எல்லாத்தையும் தரிக்கணுமா வேண்டாமா, ஒழுங்கா தரிக்கல, அதுக்கு முன்னாடியே மதுகை எடுப்பாள் என்ன பண்ணா, திருடன் போட்டா, திருடன் போயிட்டா, பெருமாள்கிட்ட பெருமாள் உபதேசித்த வேதங்கள் இவங்கிட்ட இருக்கு, அதை ஒழுங்கா தாரணம் பண்ணல, அதனால மதுகை எடுப்பாள் திருடன் போயிட்டா, அபகரிச்சுட்டா. கடைசியில பெருமாளுக்கு மதுசூதனன் ஒரு பேர் வந்தது, கைடபாரின்னு ஒரு பேர் வந்தது. என்ன அழகா கைடபாரின்னு அழகா கீரமான பேர், சுவாமி காளிமா கைடபாரேகின்ற தத்துவம் தாக்கலத்துல அந்த வார்த்தையை சொன்னாலே கம்பீரமா இருக்கு, அவ்வளவு அழகானது. அதனால அந்த மாதிரி ஆச்சே, வேத அபகாரம் ஆச்சே. இன்னொன்னு வந்து இதுல இதுல சுவாமி ரகசத்ரே சுவாமி குரு பரம்பரா சாரத்துல சொல்லச்ச ஒரு விஷயம் சாய்க்கிறார். சிஷ்யன் கடைசி வரையும் லாபம்னு சிஷ்யாருக்கு பாடம் சொல்லக்கூடாதான். அவனை பரீட்சை பண்ணணும், அவன் சுவாமிகிட்ட போய் கலட்சேபம் பண்ணணும்னு நான் பிரார்த்திச்சேன். ஒரு பக்கம் திருவனந்தபுரம் வாசுதேவன் இருக்கார், இன்னொரு பக்கம் வலைபேட சுவாமி இருக்கார். சுவாமி வந்து இன்னொருத்தர் போய் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார், உனக்கு வேணும்னு நீயே பிரார்த்திக்கணும் அப்படின்னு விடுவேன். இதுதான் ஆச்சார லட்சணமே. நான் போய் சேர்த்தேன், என்ன சுவாமி சொன்ன வழிவடு சுவாமி தேவர் வந்து நீ நீ நாராயணன் வந்து பிரார்த்திக்க சொல்ற சுவாமி கிட்ட, அவன் பிரார்த்திக்கட்டும் நான் வந்து அப்ப சொல்றேன் அப்படின்னு நான் சேவிச்சேன். இந்த மாதிரி கலட்சேபம் சாய்க்கணும் சுவாமி என்ன பண்ண, இல்ல நாளைக்கே பிரிவா இருக்கா எனக்கு காட்டணும், உனக்கு சின்னாண்டவன் பேரன் அடியேன், அதனால சின்னாண்டவன் பேரனால ஆண்டவன் அஷ்டத்தனா இருக்கா, அங்கெல்லாம் ஆண்டவன்கிட்ட சேவிக்கலாம், இன்னும் ஆச்சாரியாள்னா இருக்காளே அவர்கிட்ட சேவிக்கலாம், எத்தனை பாருங்க எனக்கு வயசா எடுத்து, எனக்கு வந்து இது ரெண்டு நாள் சொல்வார், ரெண்டு நாளைக்கு தான் நான் பாடம் சொல்லுவேன். ரெண்டு நாளைக்கு என்ன, ஒரு நாளைக்கு 24 நிமிஷம், ரெண்டு நாளைக்கு என்னக்க 48 நிமிஷம், இந்த ரெண்டு நாளைக்கு தான் நான் பாடம் சொல்லுவேன், அதனால என்னால முடியாதே அப்படி இப்படி இல்லாம. அது மாத்திரம் இல்லாம நீ வந்து ரொம்ப தீனாவஸ்தையில இருக்க, தைன்யன் தீனன், நீ தைன்யன்னாக்க என்ன அர்த்தம், ஏழையா இருக்க, உனக்கு வந்து பணம் இல்லை, இங்க ஆகாரம் யார் போடுவா, இங்கெல்லாம் வழி இல்லையே, அப்படி இப்படின்னு நிறைய சாய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சமயத்துல இல்ல அடி எப்படியோ பாத்துக்கிறேன், எதையோ பண்ணிக்கிறேன், இங்க எது கிடைச்சா போறோம். அப்புறம் வளைய பேர சுவாமி சாய்ச்ச சாப்பிட்டு வன், அதனால இவனுக்கு வந்து சொல்லணும் அது சாத்விகன் பெருமையா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம வம்ச வாசனை, நாங்கெல்லாம் வந்து வெளியினுடைய சங்கப்படுத்தார், அதனால அந்த வம்ச வாசனை இருக்கு, அதனால அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சுவாமியை கேட்டு ரொம்ப இது பண்ணவொன்னதான் சுவாமி அங்கீகரிச்சார், உடனே ஒத்துண்ட மாட்டார். அது மாதிரி ஒத்துண்டா என்ன ஆகும் அப்படின்னாக்கா குரு பரம்பரா சாஸ்திர சுவாமி சாய்க்கிறார், இந்த மாதிரி ஒருத்தரை பரீட்சை பண்ணி தான் ஏத்துக்கணும் சிஷ்யனை, உடனே அப்படியே ஏத்துக்க கூடாது, வந்தவரையே லாபம்னு ஏத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா பிரம்மா சதுர்முக பிரம்மா இந்திரன் தான் என உபதேசம் பண்ணா, நம்ம தகர வித்தியெல்லாம் சேவிச்சிருக்கோம் அதுல இருக்கு, உபதேசம் பண்ணிட்டார், எல்லாத்தையும் கேட்ட உடனே அவன் கேட்டு என்ன பண்ணணும், உடனே அதை அனுஷ்டிக்கணும், அனுஷ்டிக்கணும் வித்தியை. எவன் கேட்டுட்டு எல்லா உபதேசத்தையும் வாங்கி இஷ்டத்துக்கு அவன் பிரவர்த்திச்சுட்டான், அதனால என்ன எடுத்துனாக்கா இவனுக்கு ஞானம் போயிடுச்சு, யாரு சத்ருமுக பிரம்மாவுக்கு மறந்து போயிடுச்சான் ஞானம், சத்ருமுக பிரம்மாவுக்கு ஞானமே போயிடுச்சு. அப்ப ஞானம் போயிடுச்சுன்னா என்னாகும், வழி இல்ல. கடைசியில இவருடைய பிள்ளை நாரதர், நாரதர் வந்து உபதேசிச்சார், நாரதர் உபதேசிக்க முடிய ஆயிடுச்சு இவருக்கு, அது இவ்வளவு பெரிய தோஷம் அது. அதனால தான் வந்து வந்தவரையும் லாபம் அப்படின்னு சிஷ்யாளுக்கு உபதேசிக்க கூடாது. அப்படி உபதேசிச்சோம்னாக்கா அது என்ன ஆகும்னாக்கா இவருடைய ஞானமும் போயிடும், ஏன்னா சிஷ்யனுக்கு பக்தி இருக்கான்னு பார்க்கணும். சுவாமி அடிக்கிறார் தேசியம் தான், இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தேசியம் தான் அழகு, தேசியம் தான் அடிக்கிறார் அழகா. ஒருத்தனுக்கு ஞானம் அதிகமா இருந்ததுனாக்க அவனுக்கு இந்த குரு பக்தி அதிகம்னு அர்த்தம், ஒருத்தனுக்கு ஞானம் இல்லைன்னாக்க அவனுக்கு குரு பக்தி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு சுவாமி. சிஷ்யர்களுடைய ஞான தாரதமியங்களிலே கண்டுகொள்வது அப்படின்னு அந்த மாதிரி பரீட்சையை பரீட்சை பண்ணி தான் எல்லாம் இது பண்ணணும். சிஷ்யாருக்கு பரீட்சை பண்ணி அவரை சேர்த்துக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, இவர் கணக்க யோக சாஸ்திரத்தை பிரவர்த்தி சேரலையோ இவர், ஆனா அவன் அப்படி பண்ணல. இவர் ஏதோ ஒரு சிஷ்யன் சொல்லிட்டு வந்தவன் வந்தவரையும் லாபம்னு உபயோகிச்சுட்டார். இவர் ஞானமே போயிடுத்து, ஞானமே போயிடுத்து. ஞானம் போனதுனால, ஞானம் போனதுனால இவருக்கு நாரதர், இவருடைய பிள்ளை நாரதர் வந்து உபதேசிச்சார். உபதேசிட்டு அவன் என்ன பண்ண தெரியுமா, புத்திரவே அப்படின்னு சொல்லிட்டார். தான் அப்பாவை பார்த்து புத்திரவே அப்படின்னு விட்டார். அதனால இது மாதிரி எல்லாம் இருக்கு, இதுவும் தோஷம். அது மட்டும் இல்ல, சனகாதிகள்னா இவருக்கு பிள்ளைகள், இவெல்லாம் பரமாத்மா கேள்வி கேட்டுட்டார். அதுக்கு பதில் இவரால் சொல்ல முடியாம், அந்த சமயத்துல பெருமாள் அம்சரூபேன அவதாரம் எடுத்தார். அம்சரூப அவதாரம் பண்ணி அதன் பிறகு அவர் சமாதானம் வந்து எல்லாம் உபதேசம் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் புராணங்கள் நிறைய படிக்கிறமே. அது மட்டும் இல்ல, சரி இந்த வாகீசர், வாகீசர் சொன்னான் சரஸ்வதியினுடைய பர்த்தா ஆசிரம்தான், சரஸ்வதி பர்த்தா தான், ஆனா இவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உண்டா, எப்பாரு சண்டை, அஸ்வமேத யாகம் பண்றார், பண்ட சமயத்துல கோபம், கோபம் சரஸ்வதி தேவிக்கு, வேகவதின்னு நதியா மாறி அந்த யாக பூமியே அழிக்கிறதுக்கு வந்துட்டா, எப்பேர்பட்ட பாரியாயிருவோம் பெருமாளதனால வேகா சேர்த்துவா மாறிட்டார். எதோத்தி பெருமாள அவதரிச்சுட்டார், அவர் சயனிச்சு விட்டார். மாமனார், மாமனார் முன்னாடி எப்படி நடக்க முடியும், அதனால அவர் நின்றுட்டாளா இங்கே. அந்த மாதிரியாக இந்த மாதிரி எப்பொழுதையும் இவளுக்குள்ள சண்டைதான். இப்படின்னா இருக்கிறதுனால இவருக்கு எப்படி தோஷம் ஒரு இது வரும், குணம் வரும், இவருக்கு சர்வைக்கியத்துவம் எப்படி வரும். அது மட்டும் இல்ல, இவருக்கு வந்து கர்ம பாரவசியம், இந்த மாதிரி ஒரு ஆண்டையா பிரதிகூலையா வருதுன்றதும் கர்ம பாரவசியம். நமக்கு பாபம் அதிகமா இருந்ததுனாக்க இது மாதிரி வரும். அது மாதிரி நமக்கு ஞானம் போறது என்ன, அதுவும் கர்மாவனாலதான், ஞானம் போனாலும் கர்மாவனாலதான். இது மாதிரி காரியங்கள் எல்லாம் கெட்டு போறதுன்னா அதுவும் கர்மாவனாலதான். வேதத்தையே வந்து அபகரிக்க போறான்னாக்க அதுவும் கர்மாவனாலதான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு தோஷம் வந்தது. பிள்ளைகள்னாலேயே இவருக்கு அவமானம் வந்துருச்சு. அவமானம் ரெண்டு விதமா வரும், பிள்ளைகள் மகா புத்திசாலியா வந்துருவா, ஆனா அப்பா சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவமானம், பிள்ளைய பிள்ளைய பெரிய பண்டிதரா இருப்பார். அதே அப்பா வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டாருனாக்க அந்த அப்பாவுக்கு எவ்வளவு அகௌரவம், அப்பாவுக்கு எவ்வளவு அகௌரவம், அது அது தவறது. அதனால சுரபரம் சுவாமி, சுரபரம் சுவாமி அம்மந்தாண்டி கூட என் காம்ச பாத்திர நியாயம்னு சொன்னேன் நாலு நாள் முன்னாடி. அந்த சுரபரம் சுவாமியினுடைய குடும்பத்தார் எல்லாரும் ஏழு தலைமுறை பண்டிதால் இல்லையா, எல்லாரும் மகா பண்டிதர், எல்லாரும் மகா பண்டிதார், அத்தனை சாஸ்திரத்தை வாசிச்சவா, வாதம் பிரதிவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் அப்படி ஆண்டவா, அவ்வளவு மகா பண்டிதானாவா. அந்த மாதிரி ஒரு அப்பா அவருக்கு பிள்ளை பண்டிதராகிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த சுரபர வம்சத்துல அத்தனை பேரும் அவ்வளவு மகா பண்டிதாலாம் எழுந்துள்ள இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர் ஐயாவா சுவாமியோ அவருடைய திருத்தோப்புனாரோ அவருடைய திருத்தோப்புனாரோ எல்லாம் மகா மகா பண்டிதார்கள். இந்த மாதிரி பண்டிதர்களான ஒரு வம்சம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் பாக்கியமா இருக்கணும். இங்க என்ன எடுத்து பாருங்க, அப்பாவுக்கு புள்ள உபதேசிக்கிறார், அந்த மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. அப்படிப்பட்ட இரண்டை கர்ப்பர் சொல்றத எப்படி பிரமாணமா எடுத்துக்க முடியும், ஏன்னா இவர் க்ஷேத்திரம் க்ஷேத்திரியா இருக்கார். அதாவது இந்த இது இருக்குது பிரகிருதி சம்பந்தம், அது வந்துருச்சு அவருக்கு, அது வந்துட்டதுனாலதான் இவருக்கு தோஷம் வந்துடுச்சு. இவர பிராந்தி பிரம்மன்லாம் வந்து அதான் காரணம். அதனால பிராகிருதமான தேகம் தான் அவருக்கு வந்திருக்குது. ஆகவே இவர்கிட்ட கூட பிராந்தி வரும், அஜ்ஞானம் வரும், விபரீதமான பிரவர்த்தி வரும், ஞாபகம் அறதி வரும், எத்தனையோ வரும். அதனால இவருக்கு வந்து எதுவுமே சரியில்லை. இவருக்கும் இவருக்கும் வருதுன்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல விருத்தமான அம்சத்தை இவர் சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ சுரூபம் எதுவோ அதுல ஒன்று ஏத்துப்போம், மீதி எல்லாத்திலையும் ஒத்துக்குவோம். அதாவது யோக சாஸ்திரம் இருக்கே அதை ஒத்துக்கிறோம், அதாவது அஷ்டாங்க யோகத்தை ஒத்துப்போம். ஆனால் எதுல விரோதம் வருதோ அதை அப்படியே தள்ளிடுவோம். அதனால மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுன்றது இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுன்றது கிடையாது. எதுல விரோதமோ அதுல இது பண்ணிப்போம், எதுல விரோதம் இல்லையோ அதை அப்படியே ஏற்றுப்போம். விரோதமான அம்சம் இருந்ததுன்னா அது அப்பிரமாணம் தான். அதனால அகதிகமான விஷயம் எடுத்ததுனால தள்ளிடுவோம் அதை. ஏன்னா அவன் சொல்ற உபாதான காரணம் இல்லைன்னு சொன்னாக்க ஏத்துக்க முடியுமா? அதனால எம்பெருமான் எம்பெருமானால சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள் இவைகள், அந்த வேதங்கள்லாம் அப்படிப்பட்டவைகள், அந்த வேதங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்களை நாம விபரீதமா கிரகிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதாவது இவர் சொன்ன வழியில, அது தவறு. அது தவறுன்னா தவறுதான், அது அது அப்படியே ஏத்துட கூடாது. அதனால எங்க அப்புறமான விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ அவையெல்லாம் அப்படியே தள்ளிடணும். ஆகவே இந்த யோக சாஸ்திரம் சொன்னே அவன் சொன்னதுக்கு விரோதமா இருந்ததுன்னா பிரம்ம காரணவாதம், அது அசைக்க முடியும் சொன்னதும் தவறு. அசைக்கவே முடியாது நம்ம பிரம்ம காரணவாதத்தை. காரணம் அவர் சொன்னது விபரீதமான அர்த்தங்கள். அதனாலதான் பாருங்க சனத்குமாரரையோ சனகரையோ நம்ம ஏத்துக்கிறோம், ஆனா இவரை ஏத்துக்கல. வசிஷ்டரை ஏத்துக்கிறோம், இவரை ஏத்துக்கல. வசிஷ்டர் வம்சத்துல பிறந்த வேதவியாசர் அவரை ஏத்துன்றோம், ஆனா பிரம்மாவை ஏத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? இவர் பிரம்மவித்தில்லை. ஏற்கனவே சொன்ன பாருங்க, இவர் பிரம்மவித்தார் தான் இவர் என்ன பண்றோம், பகவானே உன்னை அடைஞ்சா போறும்னு சொல்லாமே, அது இவர் பண்ணவே இல்லை. ஏன்னா கோடி சஹஸ்ராணி விஷ்ணு மாராஜ்ய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவாணிஜி சுசுருமம், யுக கோடி சகஸ்திரங்கள் விஷ்ணுவை ஆராதிச்சு இவர் என்ன பண்ணாருனாக்கா, எனக்கு திருப்பி மூணு லோகத்துக்கும் அதிபதியா இருக்கிறது எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாராம். அவ்வளவு நாள் அத்தனை கோடி இவர்களும் ஆராதிச்சாருனாக்கா, ஆனா எனக்கு மோட்சம்தான் வேணும், அதுக்குதான் ஆராதிக்கிறேன்னு கேட்டிருக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் இவர் கேட்டாருனாக்கா, இதான் கர்ம பாரவசியம். இந்த கர்ம பாரவசியம் வந்துருச்சு அவருக்கு. அதனால இது கிடையாது. அதனால யோக சாஸ்திரத்துல அவிரோதமா இருக்கிற அம்சத்தை அப்படியே எடுத்துக்கலாம், விரோதமான அம்சம் இருந்ததுன்னு அதை அப்படியே தள்ளிவிடணும். அகதிகமான விஷயம், கதி இல்லாத விஷயங்கள், வேற வழியே இல்லை. நிமித்த காரணம் ஒண்டிதான், உபாதான காரணம் கிடையாது அப்படின்னா அதை தள்ளிடுங்க, அந்த சித்தாந்தம் வேண்டாம், அது நமக்கு இல்லை. அதனால எதுல விரோதமோ அதை அப்பிரமாணமான தள்ளிவிடணும். எது வேத அவிரோதமா இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அதனால இந்த மாதிரி சொல்லிடணும். ஆகவே யோக சாஸ்திரத்தினால நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் வந்ததுன்னாக்கா அதனால அசைக்க முடியும்னு நினைச்சுக்காதீங்க, அசைக்கவே முடியாது. வேதகாரன் வந்து இந்த வைதிக மதத்தை அசைக்கவே முடியாது, பிரம்ம காரணவாதத்தை அசைக்க முடியாது, திருடமா இருக்குது. அதனால இந்த யோக சாஸ்திரத்தினால நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். அவ்வாதோட சொன்னான்னு அதுக்கு பதில் சொல்றேன், அதான் இது. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். பாருங்கோ வேதான் பூர்வம் விதாதா லபத பகவத சர்வ வித்யாநியுக்தாகீசைரஸ்மாத் ததுதித விஹதௌ கம்பனம் வேதமூர்த்னஹ மைவம் தஸ்யாபி வேத பகிருதி முகவிபத் தர்சனா க்ஷேத்ரி பாவாத் பிராந்த்யாதி சம்பவேதிதி அகதிக விஷயே பூர்வவன் நிர்வகாமஹ. பூர்வம் சிருஷ்டி காலத்துல விதாதா பகவதா வேதான் அளவத, பூர்வம் சிருஷ்டி காலத்துல விதாதா எல்லாரையும் சிருஷ்டி பண்ற இந்த விதாதா இருக்கானே, யார் விதாதா? பிரம்மா, சதுர்முக பிரம்மா. அவன் பகவதா வேதான் அளபத, பகவான எம்பெருமான் கிட்ட இருந்து வேதங்கள் எல்லாம் அடைஞ்சான். இது ஒரு ஹேது, ஒரு விஷயம் கிடையாது. இரண்டாவது, சர்வ வித்யான யுக்தக, தன்னுடைய பிள்ளைகள் ரிஷிகள் இவா எல்லாருக்கும் நீ வந்து ஞானத்தெல்லாம் உபதேசி. எப்பேற்பட்ட ஞானம், வித்யா விஷயமோ அல்லது கர்ம விஷயமோ, அதுக்கு அனுபந்தியா இருக்கக்கூடிய சம்பந்தியான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அவைகள் எல்லாம் நீ உபதேசி அப்படின்னு எம்பெருமானால நியமிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லாம வாஜி சப்த சரஸ்வதி தேவிக்கே இவன் பர்தாவா இருக்கான். அதனால ஏஷா வாஜி சப்த தஸ்மா அதனால ததுவித விகிதவும் ததுவித அவனால சொல்லப்பட்டது, அவன்கிட்டே இருந்து உதிச்சது, உண்டானது, உற்பத்தியானது எது? யோக சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துக்கு விகிதம் விருத்தமா இருந்ததுன்னாக்கா வேதமூர்த்தனா கம்பனம், வேதமூர்த்தன வேதாந்தம், அதுக்கு கம்பனம் அசைத்தல், கம்பனம் கம்பனம்னாக்கா அசைகிறது, ஆடுறது, நடுங்கிறதுன்னு. ராவணன் கிட்ட அகம்பனன் சொன்னான், அவன் எப்பொழுதும் அகம்பனன், நடுங்கவே மாட்டானோ. அப்படிப்பட்டவன் ஜனஸ்தானத்துல 14,000 பேர் அடிச்ச ரொம்ப பெருமாள் அந்ததன் நடுங்கிண்டு வந்தானோ. அவன் ஏடா நடுங்கிண்டு வர, ஐயோ ராவணன் ஒருத்தருக்கான் 14,000 பேரை கொண்டுட்டான், ஒருத்தர உடல நீ எப்படி போச்சின்னு வந்த அப்படின்னா கதஞ்சிதகம் ஆகதான்னு இருக்காங்க. அந்த கதஞ்சிதன்றதுக்கு அர்த்தம் நம்ம பெரியவாள்னா பொம்பளை வேஷம் போட்டு பண்ணிட்டான். உடனே ராவணன் சிரிச்சானோ, ஒரு பொம்பளை வேஷம் போட்டு இருக்கிறவன ஆம்பளைய கூட இவன் தெரிஞ்சுக்கலையே, இவன் ஒரு மகாவீரனா? கிடையாது, இந்த ராமன் பொம்பளை வேஷம் போட்டு இருக்கிற ஆம்பளைய கூட திரும்பி பார்க்க மாட்டான், அப்படிப்பட்ட ஏகபத்தினி வரான் இவன். அந்த மாதிரி கௌரவமா, அதனால இவன் அகம்பனன்னு பேரு. அகம்பனன் கம்பனம் ரெண்டு வந்தான், வெடிக்கின்னு வந்தான். அது மாதிரி இங்க பாருங்க, கம்பனம் வேதமூர்த்தனாக கம்பனம் எப்பொழுது நடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹிரண்யகர்ப்ப ஸ்மிருதி இருக்கே அதுக்கு விரோதம் வந்ததுன்னாக்கா இந்த வேதாந்தத்துக்கு தான் நடுக்கம் வரும், அதனால பிரம்மகாரணமாக தான் அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் மெய்வம். ஏன் அப்படின்னா தஸ்யா அந்த இரண்டகர் பண்றான், அவனுக்கு கூட அதுவான இந்த இதுல சரி பண்ணுவோம், அவனுக்கு கூட தஸ்யா அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு கூட வேத அபகிருதி முக, வேத அபகிருதி வேதத்தை அபகரிக்கிறது, வேதமானது அபகாரம் திருடப்பட்டிருக்கு அவங்ககிட்ட இருந்து. இதுதான் பிரதானமானது. பாருங்க, அவனுக்கு ஞானம் போச்சு, அப்பா பிள்ளைகளால அகௌரவம் வந்தது அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் முகசப்தத்தினால தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த வேதம் போச்சு பாருங்க, அதுதான் ஏன்னா அனைத்துக்கும் மூலமானது வேதம், அந்த தங்கிட்ட இருக்கிற வேதத்தை கூட இவனால காப்பாற்றிக்க முடியே, இதுதானே பிரதானமான மூலமான இது. நீ ஸ்மிருதி எழுதுறவனுக்கு வேதம் தானே முக்கியம், அந்த வேதத்தையே நீ விட்டுட்டியே, ஏன்னா தாரணம் பண்ணல, தாரணம் பண்ணதுனால ஒரு வேதத்தையே நீ விட்டுட்டேன். வேத அபகிருதி முக முதலான விபத்து ஆபத்து, இந்த முதலானேன்னு சொன்னதுனால அஜ்ஞானம் எல்லாம் வருது, பிள்ளைய கொண்டு ஞானம் வந்தது, ஞானம் வந்து ஞானம் போயிடுச்சு, ஞானம் போயிடவே என்னாச்சு வந்து பெருமாள் என்ன பண்ணேன்னா உன்னுடைய பிள்ளை கிட்டேன்னு கேட்டுக்கப்போ அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாரு. கடைசியில நாரதாதிகள் வந்து உபதேசம் பண்றா, நாரதாதிகள் உபதேசம் பண்றா இந்த மாதிரி இது, உபதேசம் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் தெரியுமா, புத்திரர்களே போங்க போ அப்படின்ட்டு தேவதைகள் எல்லாம் பார்த்து புத்திரர்களையும் சொல்லிட்டா, அதனாலதான் இவள பித்ரு தேவதைகளா ஆகிட்டாலும் தினப்புராண கதைகள் சொல்றது அது இப்படியா போட்டோம். இந்த மாதிரி வேத அபகிருதி முகம், முகம்னாக முதலான விபத்து தரிசனார், அந்த மாதிரி விபத்து ஆபத்தெல்லாம் இவனுக்கு வந்திருக்கு, அதை நாம வந்து புராணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டுமா க்ஷேத்ரி பாவார், இதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, பாகீசன் சொன்னதுக்கோ சர்வ வித்யான யுக்தம் சொன்னதுக்கோ உபதேசம் பண்ணாலும் இவருக்கு ஞானமே போயிடுத்தே, ஞானமே போயிடுத்தே அதெல்லாம் இருக்கு. அதனால க்ஷேத்ரி பாவா வந்து இவருக்கும் க்ஷேத்திர சம்பந்தம் இருக்கு, க்ஷேத்திரம்னா பிரகிருதிக்கு பேரு, அதை உடையவன் க்ஷேத்ரி. அதாவது இவனுக்கு இருக்கிற சரீரம் இருக்கே, இந்த சரீரமானது பிரகிருதி சம்பந்தமான சரீரம் தான் இருக்கு, பிராகிருத சரீரம். பிராகிருத சரீரம் என்ன அர்த்தம்? கர்மவசியம் அர்த்தம். கர்மவசியம்னா என்ன அர்த்தம்? பிரகிருதி சம்பந்தமான மூணு குணங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுலயும் ரஜோகுணம் தமோ குணம் தான் அதிகமா வேலை செய்யறது உனக்கு. அப்படி வேலை செய்யவே உனக்கு அஜ்ஞானம் பிராந்தி இதெல்லாம் உண்டுள்ளது. கஷேத்ரி பாவாத்து பிராந்தியாதிகி சம்பவே, இவனுக்கு பிராந்தி அஜ்ஞானம் பிரமாதம் இதெல்லாமே நிறைய வரும் இவனுக்கு. இப்படிலாம் எனக்கு வந்ததுனாக்க இதெல்லாம் எவ்வளவு எனக்கு அவமானம், எவ்வளவு கஷ்டம், இந்த மாதிரி சந்தேகம் வரும், விபரீத ஞானம் வரும், அஜ்ஞானம் வரும், இதெல்லாம் இருக்கு. சந்தேகம் இது வந்து மரமா அல்லது மனுஷனா, புருஷோவா ஸ்தானுவா அப்படின்னு வருது, மனுஷனா அல்லது மரமா அப்படின்னு சந்தேகம் வருது. அஜ்ஞானம் அப்படின்னாக்க இது என்னன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா அஜ்ஞானம். ஆனால் கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு ஒருத்தம் தெரிஞ்சுனா வச்சுக்கோங்க, அது விபரீத ஞானம். இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. இது எல்லாமே உனக்கு வந்துருச்சு, இதெல்லாம் பிராந்தியாதி ஆரியம் அதெல்லாம் வந்துருச்சோ இல்லையோ. இதனால இப்படி வந்தவன் சொல்றத போய் நமக்கு எப்படி ஏத்துக்க முடியும்? சம்பவேதி, அதனால இவன் சொன்ன எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. இவன் வாஸ்தவமாவே ஆஸ்திக அக்ரேசரம் தான், பரமாத்மாவுக்கு இவன் பக்தன் தான். ஆனால் பெருமாளால் முதல்ல படைக்கப்பட்டவன், வேதங்கள்லாம் பெருமாளால் உனக்கு வைக்கப்பட்டது எல்லாம் இருந்தா கூட இவனும் பிரகிருதி சரீரம் பிராகிருதமான சரீரத்தை உடையவனா இருக்கிறதுனால உனக்கு க்ஷேத்ரி ஆயிடுறான். க்ஷேத்ரி ஆயிட்டான்னாக்க இவனுக்கும் நிறைய தோஷங்கள் வருது. அந்த தோஷங்கள் வந்ததுனால எது நமக்கு உபாதேயமோ அதை உண்டி எடுத்துக்கணும். அகதிகமான விஷயத்துல அதாவது சிலதெல்லாம் அப்பிரமாணம் தான், அதாவது நிமித்த காரணம் உண்டிதான் ஒத்துப்பேன், அப்படியே அத உபாதான காரணத்தை ஒத்துக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொன்னேன்னாக்க எப்படியான சாங்கியன் பட்சத்திலையும் பிரதானத்தை ஒத்துக்கிறேன், ஆனால் அபரமாத்மமான பிரதானத்தை ஒத்துக்க மாட்டேன். பிரம்மாத்மக பிரதானத்தை தான் ஒத்துப்போம். நமக்கும் உண்டு பிரகிருதி, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், இந்திரியங்கள் எல்லாம் தான் ஒத்துருக்கோம். ஆனால் அத்தனையும் அபரமாத்மக நாம் சொன்னோம், அதை தான் ஒத்துக்க மாட்டோம். ததவி இனத்துவா தர்த்தவது அப்படின்னு சொன்னார் சூத்திரகாரர். அதனால ததவீனமா இருந்தா, பெருமாளுக்கு அதீனமா இருந்தா எல்லாத்தையும் ஏற்றுப்போம். அது மாதிரி உபாதான காரணம் ஒத்துக்க மாட்டேன் தான், உபாதான காரணம் பெருமாளுக்கு ஒத்துக்கணும். அது உபநிடம் சொன்னது, நாங்க ஏதோ கற்பித்தாதானே ஏற்றுக்கூடாது, உபநிடம் சொன்னதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால நீ எந்த இடத்துல விரோதமா சொன்னையோ அங்கெல்லாம் பூர்வமன் நிர்வாகமாம். எது நமக்கு உபாதேயமோ அதை அப்படியே ஏத்துப்போம். அதே எது நமக்கு ஹேயமோ அதை அப்படியே தியாகம் பண்ணிடுவோம், தியாகம் பண்ணிடுவோம். அதனால இந்த இதுல யோக சாஸ்திரஜன் சொன்னதுன்றது ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. அவன் சொல்றதுனால ஏத்துக்கூடாது. அதனால அவன் சாஸ்திரத்தினால நம்ம வேதாந்தத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இது ரெண்டாவது விரோதத்தை இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரணத்தினால சுவாமி எம்பெருமானாலும் சூத்திரகாரரும் அதை இது பண்ணிட்டா நிரசிச்சுட்டா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. வேதான் பூர்வம் விதாதா லபத பகவதஹ சர்வ வித்யாநியுக்தஹ வாகீசஸ்யேத தஸ்மாத் ததுவித விஹதௌ கம்பணம் வேதமூர்த்னஹ மைவம் தஸ்யாபி வேத பிரகதி முகவிபத் தர்சனாத் க்ஷேத்ரி பாவாத் பிராந்த்யாதி சம்பவேதிதி அகதிக விஷயே பூர்வவன் நிர்வஹாமஹ. இந்த சூத்திரத்துல ஒரே ஒரு இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம் ரொம்ப சாதாரணமானது. ஏதேன யோக பிரத்யுக்தா, ஏதேன ஏற்கனவே நம்ம வந்து சாங்கிய மதத்துல ஸ்மிருதி அவகாசத்தோட பிரசங்கிச்சு அந்நிய ஸ்மிருதி அவகாசத்தோட பிரசங்கா அப்படின்னு சூத்திரத்தினால சொன்ன முடியோ. அதனாலேயே இப்படி சாங்கிய பட்சத்தையே சொல்லிட்டோம், சாங்கியம் தான் பிரகிருதியே இது அப்படி அப்படின்னு பேசினவன் அவன் அவன் பட்சத்தையே கண்டனம் பண்ணிட்டோம். அப்படி கண்டனம் பண்ணிச்சு அதே கிரமமாக அதனாலேயே அப்படி பண்ணினதுனாலேயே சாங்கியன் சொன்ன ஸ்மிருதி விரோதத்தை கண்டனம் பண்ணினாலேயே யோக ஸ்மிருதி கண்டனமும் பிரத்யுக்தா, யோக ஸ்மிருதியும் பிரத்யுக்தா திரும்ப சொல்லப்பட்டது. அதாவது சமாதானம் சொல்லப்பட்டது, அது தவறு. நீங்க எங்க பேர்ல தோஷம் உத்போதனம் பண்ணீங்களே அதுவே தவறு. அதனால யோகஸ்மிருதியினால வந்த விரோதத்தையும் சமணம் பண்ணிட்டோம். பிரத்யுக்தா அந்த தோஷமானது திருப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.